தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா. பொய்மையாளரை பாடாதே, பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். தரும் சோறும் கூறையும் எத்தலாம் இடர் கடலுமாயே. தரும் சோறும் கூறையும் எத்தலாம் இடர் கடலுமா. இம்மையே தரும் சோறும் கூறையும் எத்தலாம் இடர் கடலுமா. அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையூறவில்லையே. அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையூறவில்லையே. செறிவினில் செழும் கமலம் ஓங்குதன் புகழூமேவிய செல்வனை. செறிவினில் செழும் கமலம் ஓங்குதன் புகழூமேவிய செல்வனை. நரவம் பூங்கொழில் நாவரூரன், நரவம் பொழில் நாவரூரன். வனப்பகையப்பன் சடையந்தல் சிறுவன் வந்தொண்டன் பூரன் பாடிய பாடல் பத்து இவை வல்லவ. சிறுவன் வந்தொண்டன் பூரன் பாடிய பாடல் பத்து இவை வல்லவர். அரவனாரடி சென்று சேர்வதற்கு, அரவனாரடி சென்று சேர்வதற்கு யாதும்